தமிழ்நாடு மாணவேளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞானப்பிரகாசம் 13/10/19. இந்த இப்போது கிட்டத்தட்ட புரட்டாசி முடிய போகுது, ஐப்பசி தொடங்க போகுது. அதாவது குதிர்காலம் என்று சொல்லப்படுகின்ற அடமழை காலம், வடகிழக்கு பருவக்காற்று துவக்கம், அதுக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ புரட்டாசி காய்ச்சல் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு டெல்டா பக்கம்லாம். ஏதோ சில இடங்களில் மட்டும் அங்கங்கே மழை பெய்யுது, மற்றபடி வெயில் நல்ல வெயில் தான் இருக்குது. இப்போது ஒரு கிட்டத்தட்ட இயல்பு நிலையை நோக்கி நம்ம நகர்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. வானிலை மையம் என்ன சொல்லுது, 20ஆம் தேதிக்கு மேலே வடகிழக்கு பருவக்காற்று துவங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொள்ளாச்சி பக்கம்லாம் மழை துவங்கிட்டு, பொள்ளாச்சி பக்கம்லாம் மழை துவங்கி பெஞ்சிக்கிட்டு இருக்கு, கடுமையாக பெஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி பனிப்பொழிவும் இருக்குது. கிராமங்களில் ஒரு பழமொழி வாய்மொழியாக சொல்லுவாங்க, ஐப்பசி பனி அப்போவே மழை அப்படின்னு. அதே மாதிரி நல்ல மழைப்பொழிவு வந்து பொள்ளாச்சி பகுதியிலலாம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் நண்பர்கள் எல்லோரும், யாரெல்லாம் பொள்ளாச்சி பகுதியில் மற்ற பகுதியில் இருக்கிறவங்க, அந்த பகுதியில் மழை பொழியக்கூடிய பகுதியில் உள்ளவங்கள்லாம் உடனடியாக எங்கெல்லாம் வர குழி எடுத்து வச்சுருக்கீங்களோ, ட்ரெஞ்ச் எடுத்து வச்சுருக்கீங்களோ, அதையெல்லாம் உடனடியாக மூடணும். ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்று, ஐப்பசி காற்று, அடமழை, இது வந்து பூமியோட ஒத்து போகிற ஒரு அற்புதமான ஒரு சூழல். இது மழை பொழிகிற காலங்களில் பூமியை முழுசாக நீரை உள்ளே வாங்க வைக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான, இயற்கையோடு ஒத்து போகிற ஒரு பண்பு. எல்லோரும் ஒரு புரிதல் வச்சுருக்காங்க, ட்ரெஞ்சு வழியாக தண்ணி இறங்கினா நல்லா உள்ளே போகும் தானே அப்படின்னு. அது அப்படி கிடையாது. பூமி எப்படி, பூமி வந்து கோள வடிவமாக இருக்குது, அதோடய மையத்தில் நெரு